ശിവസരംഗ പ്രകാലമുണ്ണിത്രയാർത്ഥലക്ഷ്മാർത്ഥലക്ഷണഗതിദ്വൈരാഗമാന്തം ആചാര്യഭക്തി പരിപൂതമണർഗശീലം ഗോപാലദേശികമണിം ഗുരുമാശ്രയാമഹ ശ്രീകൃഷ്ണ ബ്രഹ്മചന്ദ്രോത്തമ ഗുരുകരുണാവാപ്തി സക്രാംഗഭാഷ്യം വൈരാഗ്യാചാരവാർദ്ധൌ വരതപദമുഖേ ലക്ഷ്മണേന സഭാഗം ശ്രീവാഗീശാത്രതുല്യം ഷഡതി പ്രിയദരാദ്വേദ ചൂടാർഗ്യമൂർത്തി നൂതനം ശ്രീരംഗനാഥം കളിമദന ഗുരും ബ്രഹ്മതന്ത്രം ശ്രയാമഹ ശ്രീരംഗനാഥാധ്യാനധ്യാത്മഗ്രന്ഥബോധകാൻ പൂർവാചാര്യാണഹം വന്ദേ പ്രണമ്ര മനസാ സദാ ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാകേസരി വേദാന്താചാര്യ വർഗ്യവമേ സന്നിധത്താം സദാശ്രുതി പ്രായപ്രവതനേ പുംസാം പൗണഃപുണ്യം നിവാരയന്ന് ഹസ്തശ്രീരംഗഭർത്തൃമാം അഭ്യാതഭയമുദ്രിതഃ ഉല്ലാസപല്ലവിത പാലിത സപ്തലോകീ നിർവാഹകോരകിത നേമകടാക്ഷലീലാ ശ്രീരംഗഹർമ്യദല മംഗളദീപരേഖാം ശ്രീരംഗരാജമുഹിഷീം ശ്രിയമാശ്രയാമഃ ഗുരുഭ്യഃ സദ്ഗുരുഭ്യഃ നമോ വാഗമതീമഹേ വൃണീമഹേ കൃതദ്രാജ്യൌ സമ്പതി ജഗതാംപതി ഗുരുഭ്യഃ സദ്ഗുരുഭ്യഃ നമോ വാഗമതീമഹേ വൃണീമഹേ കൃതദ്രാജ്യൌ സമ്പതി ജഗതാംപതി പ്രായപ്രപതനേ പുംസാം പൗണഃപുണ്യം നിവാരയന്ന് ഹസ്തശ്രീരംഗഭർത്തൃമാം അവ്യാത് അഭയമുദ്ധൃതഃ അപി മുഹുരപരാദൈഃ പ്രക്രമ്യാനുകമ്പേ വഹതി മഗതി യോഗക്ഷേമ ബൃന്ദം മുകുന്ദേ മദകലുഷ മനീഷ വജ്രലേപാവലേപാൻ അനുഗുണയിതുമീഹേ നപ്രഭൂതാൻ. 25 ശ്ലോകം ഞാസതിലകത്തില. இதுக்கு முன்னாடி ஸ்லோகம், அதுக்கு முன்னாடி ஸ்லோகம், 23 ஸ்லோகத்துல சுவாமி பெருமாளிடத்துல சொன்னார், சகிருத்தபி வினதானாம் சர்வதே சர்வதேகினே உபனிஷத் அபிதேயே பாகதேயே விதேயே விரமதின கதாச்சின் மோகத்தோ ஹாஹத்தோகம் விஷம விஷய சிந்தா நேதுராமே துராஷா. எனக்கு என்னுடைய ஆசைகள் அடங்க மாட்டேங்கிறது, இவனிடத்துல நீ இப்படி எங்களுக்காக இந்த சேதனர்களை சம்சாரி சேதனர்களை உத்தேசம் பண்ணி அவர்களுக்கு சுகரமா இருக்கக்கூடியதான ஒரு உபாய விசேஷத்தை ஒரு தரம் என்னிடத்துல சரணாகதி பண்ணாலே போறும், அவனை சகல பூதங்களிலிருந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னதான சகிருதேவ பிரபன்னாய தபாஸ்மி இதிச்சையாச்சதே அபயம் சர்வபூதேவியோ ததாம் ஏதிரசம் மமா அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகனா அவதாரம் பண்ண காலத்துல விபீஷண உத்தேசம் பண்ணி சொல்லதான் அந்த சர்மஸ்லோகத்தை அர்த்த திருவுள்ளத்தை வச்சுன்னு சொல்ற தேவரீருடைய வர்த்தமோ சகிருதபி வினதானாம் சர்வதே. எல்லா ஒரு தடவை உபாயம் பண்ணவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறோம். அப்படி இருக்கிறது காரணம் என்ன? சர்வதேகினே, எல்லாத்தையும் தனக்கு தேகமாக உடையவன் அப்படின்னு இருக்கும். அப்ப எல்லாத்தையும் தனக்கு தேகமாக உடையவன் ஆனப்படினாலே சர்மத்த ஜகத்தும் இவனுக்கு சரீரமாக இருக்கிறபடியினாலே சர்வதேகியா இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொடுக்கறது. ஏன்னா எல்லா சமஸ்த ஜகத்தும் தேகம்னு சொன்னதுனால சர்வதேகி அப்படின்னு சொன்னதுனால என்ன பலித்தார்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் இவன் சுவாமிங்கிறது பலித்தார்த்தம். சுவாமின்னு என்ன அர்த்தம்? இஷ்ட விநியோகம். எது சொத்தோ அது இஷ்ட விநியோகார்த்தமா எது இருக்கோ அதுக்குதான் சொத்துன்னு பேர். அப்ப இவன் சுவாமின்னா இதுக்கு பிரதி சம்பந்தியா இருக்கக்கூடியதான சகல சேதனா சேதனங்களும் இவனுக்கு சொத்து. அப்ப சொத்துன்னு சொல்லிட்டா இஷ்ட விநியோகார்த்தம்னு அர்த்தம். அவர் இஷ்ட நினைச்ச இடத்துல நினைச்சதா பண்றதுக்கு அவனுக்கு அதிகாரம் உண்டு சுவாமிக்கு. அதனாலதான் சர்வதேகிங்கிற சப்தம். ஏன்னா யாரும் கேட்டக்கூடாது. சகிருதபி வினதானாம் சர்வதே, அவனுக்கு எப்படி சர்வதேகித்துவம் சர்வதானத்துவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதான தன்மை. ஒரு தடவை பிரபத்தி பண்ணவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறானே இது எப்படி கூடும்னு கேட்காத சர்வதேகியா அவன் இருக்காங்க. எல்லாத்தையும் தனக்கு சரீரமா கொண்டிருக்கான். எல்லாம் இவனுக்கு நியாமியமா இருக்கு. எல்லாம் இவனுக்கு உட்பட்டதா இருக்கு. உட்பட்ட வஸ்துவை எப்படி வேணாலும் எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு சுவாமிக்கு அதிகாரம் உண்டோ இல்லையா? அது மாதிரி கொடுக்கறான். இப்படின்னு என்ன தெரியாது, உபனிஷத விதேயே பாக தேயே விதேயே. உபனிஷத்தை இந்த அர்த்தத்தை சொல்றது, எம்பெருமான் சர்வஸ்வாமி சர்வசுதந்திரன், அவன் தான் நமக்கு மோட்சம் கொடுக்க முடியும், அவனை தவிர இன்னொருத்தனால மோட்சம் கொடுக்க முடியாது. அமிர்தசே ஏக சேதுங்கிறது உபனிஷம், மோட்சத்துக்கு அவன்தான் வழி, அவன்தான் உபாயம், அவன்தான் பலன் அப்படிங்கிறது. அது மாத்திரமில்லை, இப்படி அநேக வாக்கியங்கள், எம்பெருமான் தான் மோட்சம் கொடுக்கறான், எம்பெருமானை தள்ள அல்லது வேற எந்த ஒரு விதினாலையும் மோட்சம் கொடுக்க முடியாது, நமக்கு அடையிறது நம்மளுடைய அபிலஷிதமா இருக்கக்கூடியதான சம்சார நிவர்த்தி பூர்வகமான பகவத் பிராப்தி வேற எதுனாலையும் கிடைக்காது. நாயன் ஆத்மா பிரவசனே நலப்ஜா நமே தயா நபுதா சுதேன எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆத்மா ஏக பிரம்மத்தே தேனலப்யா அப்படின்னு. ஏன்னா எம்பெருமான் தனக்கு இவன் வரட்டும்னு சங்கல்பிக்கிறானோ அவனாலதான் முடியும். சரி, அப்படின்னா அவன் அதை சாதாரண சாதாரணமாவே பண்ண வேண்டியதாங்க. ஏகதேசியால் கேட்கிற மாதிரி அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கானா, அப்புறம் எதுக்கு நம்ம உபாயத்தை பண்ணணும்னா, அந்த உபாயம் அது வியாஜமாத்திர சாபேட்சகம். அதுதான் சுவாமி சீமஸ்தாரத்துல சொல்றச்சு, தன் சர்வஜோபிதேவேதா ததா காரணிகோபி சொன்ன சம்சார தந்திரவாகித்வா ரக்ஷாபேட்சாம் பிரதீக்ஷத்தே அப்படின்னு சொன்னார். பெருமாளுடைய குடும்பம் பெருசு, அதனால எவன் கேட்கறானோ அவனுக்கு கொடுக்கறான். அதனால இது இவனுக்கு சொன்னா போ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவன் மோட்சத்தை கொடுப்பாங்கிற பட்சத்தெல்லாம் தள்ளினார் அந்த அதிகாரத்துல. எதுக்காக சொன்ன, சக்கரதப்பி வினதானாம்னு இவன் செய்ய வேண்டியத சொல்லிவிட்டு சேதன கிருத்தியவது. இதுவே ஒரு சரம ஸ்லோகத்துல சேதன கிருத்தியம் ஈஸ்வர கிருத்திய ரூபமா இருக்கும் இல்லையோ, அதுல சகிருதபி வினதானாம், வினதனா இவன் இருக்கணும், ஒரே ஒரு தடவை பண்ணணும், பெருமாளிடத்துல வினதனா இருக்கணும். வினத்தங்கிற சப்தத்துக்கு விசேஷேன நதாக வினதாக வினத விவித பூத பிராத ரக்ஷைக தீட்சேன்னு சீபாஷ்யத்தினுடையதான மங்கள ஸ்லோகம். அந்த இடத்துல வினத சப்தத்துக்கு சுத பிரகாஷிகாச்சாரியர் விசேஷேன நதாக வினதாகனு அர்த்தம் பண்ணிருக்க. இப்படி சகிருதபி வினத்தானாம் ஒரு தர சகிருதபி அப்படின்னு அபிசப்தம் என்னத்துக்காக சொன்னார்னா, அது பிரபத்தி உபாயம் பக்தியும் உபாயம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அங்க அபிசப்தம். ஏன்னா அப்படின்னா இப்படி ஒரு தர சரணாகதி பண்ணவருக்கும் அப்படின்னா பல தர பண்ணக்கூடிய ஒன்னு இருக்குன்னு தெரியுது. உண்மை தொகை ஒரு தர சரணாகதி பண்ணவருக்கும் அப்படின்னு உண்மை தொகை போட்டா இன்னொன்னு இருக்குன்னு தெரியறதோ இல்லையோ, அந்த இன்னொன்னுதான் பக்தி. ஏன்னா பக்திக்கு உபாயத்தம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்தை கண்டிக்கணுங்கிறதுக்காக தான் அபிசப்தத்தையே சுவாமி போட்டது. சகத்தபி வினதானாம், இது சேதன கிருத்தியம். சரம ஸ்லோகத்துக்கு முன்னாடி சேதன கிருத்தியம் இருக்கும், அப்புறம் ஈஸ்வர கிருத்தியம் இருக்கும். சர்வதே சர்வதேங்கிறது ஈஸ்வர கிருத்தியம். இப்படி சகிருதபி வினதானாம் சர்வதேங்கிறது சேதன ஈஸ்வர கிருத்திய ரூபமா சரண ஸ்லோக ரூபமா இருக்கு. இப்படி அவன் சர்வதே அப்படிங்கறது எப்படி கூடுங்கிறதுக்கு சேது காமிக்கிறது. ஏன் அவனுக்கு சர்வ எல்லாத்தையும் சர்வ தாத்ருத்வம் எப்படி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னா சர்வதேகியா இருக்கும். இது நீயா சொல்றியா சர்வதேகின்னு சொல்றியா அப்படின்னா உபநிஷத் அபிதேயே பாகதேயே விதேயே. உபநிஷத்துல அப்படி கோஷிக்கப்படுறான், இப்படி சர்வதா சர்வதாத்தாவா அவன் இருக்கான்னு உபநிஷத்து சொல்றது. அதனால உபநிஷத்துல நமக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம், அந்த சாஸ்திரம் இப்படி சொல்றது. அதனால நாம் ஒரு தடவை சரணாகதி பண்ணா போறோம், நமக்கு சகலத்தையும் தன்னையும் கொடுக்கறதுக்கு உருப்பட்டு நிற்கக்கூடிய சர்வேஸ்வரன் இருக்க என்னுடைய புத்தி என்ன பண்றது அப்படின்னா, சுத்வாவரம் விரமதின கதாச்சின் மோகதோகாஹதோகம். இந்த புத்தி உடறதா என்னன்னா, விரமதின இந்த விஷயத்துல ஈடுபடுறதுக்கு ஒரு க்ஷணம் கூட என்னுடைய புத்தி விடமாட்டேங்கிறது, என்னுடைய மனசு விடமாட்டேங்கிறது, என்னுடைய பிரகிருதி சம்பந்தம் விடமாட்டேங்க. விரமத்தின கதாச்சின் மோகதோகாஹதோகம் என்ன இருக்கு எனக்கு, அதனால என்ன உனக்கு பெருமாள் சர்வதா சர்வதாசாவா இருக்கிறதுக்கு சர்வதே அப்படின்னு சொன்னதுக்கு ஹேது காமிச்சாரோ இல்லையா, அதுக்கு என்ன ஹேது, உபநிஷத் அபிதேயே பாகதேயே விதேயே அப்படின்னு ஹேது காமிச்சாரோ இல்லையோ. இங்க தனக்கு விரமத்தின கதாச்சின்னு சொன்னார், எனக்கு இந்த சம்சார சம்பந்தமானது பிரகிருதி சம்பந்தமானது ஒரு க்ஷணம் கூட விடல அப்படின்னவர், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொன்னார். விரமத்தின கதாச்சின் மோகத்தோ ஹாஹதோகம், இதுக்கு என்ன காரணம்னா, விஷம விஷய சிந்தாமே துராமே துராசா, என்னுடைய சிந்தனை பிரகிருதி சம்பந்தம் காரணம், அதனால நான் இதனால கிடைச்சது என்னன்னா, ஹதோஹம் சர்வதா சர்வதே சர்வதாசாவான சர்வேஸ்வரன் இருக்க, எனக்கு கொடுக்கறதுக்காகவே ஒருத்தன் இருக்க நான் பட்டு போனேன். ஹா ஹதோஹம் பிரகிருதி சம்பந்தத்தினாலே நான் பட்டு போனேன்னு போன 23 ஸ்லோகத்துல சொன்னார். அதுக்கு மேல தன்னுடைய சிந்தையில, ஏன்னா விஷம விஷய சிந்தா, இப்படி மனசு கலங்கிச்சு. இந்த மனசை பார்த்து நல்ல நெஞ்சு நான் தொழுதும் அப்படின்னார். அப்படின்னு திருமங்க ஆழ்வார் நல்ல நெஞ்சேன்னு கூப்பிட்டார். நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றால் என் செய்யும் இனி என்ன குறைவினம், மைந்தனை மணரால் மணவாளனை துஞ்சும்போது விடாது கடந்து கண்டா என் நெஞ்சினால் நோக்கிக்கானீர். இப்படி அநேக இடங்கள சுவாமி நம்மாழ்வாரும் சுவாமி திருமங்கை ஆழ்வாரும் மனச தனக்கு சககாரியா கூட்டுகள். சாலக்கிராமநாத கஷேத்திரங்களுக்கு எல்லாம் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் பொறுத்து சாலக்கிராமம் அடை நெஞ்சே தன்னுடைய மனச சொன்ன வதரி வணங்குதுமே ஏனமுனாகி பதிகத்துல வதரிக்கு போய் சேர்ந்து தன்னுடைய மனசை குறிச்சு அருள் செஞ்சார் திருமங்கை ஆழ்வார். நம்மாழ்வார் தொழுதழு என் மனநேன்னு தன்னுடைய மனச முதல் பாசகத்திலே கூட்டுட்டார் திருவாயுமொழி ஆரம்பிக்கிறது. இப்படி இந்த மனச பார்த்து சொன்னார், இன்னி இத நினைச்சு கலங்குற, எதை நினைச்சு கலங்குற, விஷம விஷய சிந்தா மேதுரா மேதுராஷா. இப்படி சர்வேஸ்வரன், அதாவது இப்படி ஒரு நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காகவே ஒரு தர உபாயத்தை பண்ணா நமக்கு சகலத்தையும் கொடுக்கறதுக்காகவே இருக்கக்கூடியதாய் உபனிஷத் பிரதிபாத்தியமான ஒரு வஸ்து இருக்கு அப்படிங்கிற ஞானமும் ஏற்பட்டிருக்கு. இந்த வஸ்துவ அடைய விடாம நமக்கு பிரகிருதி சம்பந்தம் தடை பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயமும் ஏற்பட்டு. அப்ப எது நமக்கு பிராப்தியம், எது கிராஹியம், எது தியாஜ்யம், எது தியாஜ்யம், எது உபாதேயம், இது ரெண்டுமே மனசுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சின்றா போராட்டம் வந்துருச்சு. இந்த தியாஜ்யத்தை உடவும் முடியல, உபாதேயத்தை பத்தவும் முடியல. அப்ப தியாஜ்யோபாதேயங்களை விஷயம் தெரியல, தியாஜ்ய விஷயம் தெரியலனாலும் சரி உபாதேய விஷயம் தெரியலன்னா கூட சம்சரிக்க போறோம். இந்த சம்சாரம் துஸ்ஸகம் அப்படிங்கிற ஞானமும் இருக்கு, எப்படிக்கு மோட்சத்துக்கு போகணும்ங்கிற ஞானமும் தெரியாம இருக்கு, அவனை எப்படி பத்துறதுன்னு தெரியாம இருக்கு. இப்படி மனசு இந்த பக்கம் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம பாம்போடு ஒரு கூரையிலே பயின்னார் போல் இருகொள்ளியிட இரு எறும்பு போல் திண்டாடுறது மனசு. வெள்ளத்திட நரி போல் இந்த அந்த பக்கமும் போக முடியாம இந்த பக்கமும் போக முடியாம திண்டாடு இருக்க அந்த மனசை பார்த்து சொன்னார், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு. யாவஜீவம் ஜெகதி நியதம் தேக யாத்ரா பவித்ரி. ஏ மனசே, ஏ சிந்தா விஷம விஷய சிந்தான்னு சொன்னியே, உனக்கு சிந்தனை ரெண்டு விதத்துல ஏற்படும். ஒண்ணு, இந்த சரீரத்தை கொண்டு நாம் எப்படி வியாதி வெட்ட இல்லாம பணங்காசோட அடுத்தவனை எதிர்பார்க்காம எப்படி சௌக்கியமா இருக்க போறோங்கிற சிந்தை. இது பிராகிருத்திகமான சிந்தை, லௌகிகமான லோகாயதிகமான சிந்தை. இல்ல இந்த சரீரத்தை கொண்டு சொர்க்காதி புருஷார்த்தங்களை அடையலாமோ அப்படிங்கிற சிந்தை. இதெல்லாம் அதுக்கு மேல நமக்கு மோட்சம் கிடைக்குமோ இப்படின்னு சிந்தை. இப்படி போக மோட்சங்கள் இல்ல, ஏன்னா ரெண்டுமே போக வர்க்கம். எது இந்த சம்சாரத்துல நம்மளுடைய சரீர யாத்திரையை பண்ணி போறது சௌக்கியமா பண்ணி போகணும்னு நினைக்கிறதும், இந்திராதி லோகங்கள்ல போய் நான் சுகமா இருக்க போறேன்னு நினைக்கிறதுமே போகம். இது ரெண்டுமே போகம் தான். இதுக்கு மேல மோட்சம் பகவத் பிராப்தி, இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இது நமக்கு சொர்க்காதி புருஷார்த்தங்கள் கிடைக்குமோ கிடைக்காதோ, இந்த இங்க இருக்கக்கூடியதான லோக யாத்திரைய நாம் சரியா நம்மளால செய்ய முடியுமோ முடியாது. இப்படி விதமான சிந்தைகள் நம்மளுடைய மனசுல மாறி மாறி எழுந்துட்டு, அதனால தன்னுடைய மனசை குறைச்சு அருள் செஞ்ச, அதனாலதான் விஷம விஷய சிந்தான சமமாவே இல்ல, மாறி மாறி வந்துருக்கு. ஒரு க்ஷணம் இது இருந்ததுன்னா அடுத்த க்ஷணம் அது இல்ல, நின்னவா நில்ல நெஞ்சுன்னு திருமங்கை ஆழ்வார் இப்படி மாறி மாறி வந்துருக்கு. அதனால சொன்னார், முதல்ல ஒரு விஷயத்தை திருடமா வச்சுக்கோ, சரீர யாத்திரை இருக்க அது கர்மாதீனம், அதை நினைச்சு நீ கலங்க வேண்டாம். நீ என்ன பண்ணாலும் தினமோ சொல்லுவாள் மாதிரி உடம்புக்குள்ள எண்ணெய திரைவேந்து ஆத்மனால உருண்டினாலும் ஒட்டின முன்னுதான் விட்டும். நீ என்ன பண்ணாலும் உன்னுடைய பிரயத்தனம் கர்மாதீனமான பிரயத்தனமான அப்படின்னாலே உனக்கு கர்மானுகுணமானதான் பலனே தவிர, எதுனால இதை தின்னா போச்சா அதை தின்னா போச்சா அதெல்லாம் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவசியம் அனுபோக்தவியம் கிருதங்கர்ம சுபாஷிபம், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கட்டாயம் அனுபவிச்சுதான் தீரணும். மிச்ச மதாந்திரங்கள்லாம் எல்லாத்தையும் விட்டுடும், எல்லாம் பாபத்தெல்லாம் மன்னிச்சுடுறான்லாம் சொல்றானே, அதெல்லாம் சர்வ நிச்சயமா நம்ம சம்பிரதாயத்துல, அதுவும் நம்மளுடைய சனாதன தர்மத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் கெட்டதா நன்று தீதம் நன்றும் திறதரவாரான்னு தமிழர்களும் சொல்லிருக்க. அதனால நம்ம ஒரு நல்லது கெட்டதை நாம் அனுபவிச்சுதான் தீர்த்தணும். அதனால எப்படி எப்படி நடக்க போறதோங்கிறத கவலைப்படாத, அது சர்மாதியம். அதனால இதுக்கு கரைஞ்சிட்டியானா நீ நாஸ்திக நாமத்தனைன்னு நேற்றுக்கு ரகசத்திரி சார்த்த சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரருடைய வாக்கியமாக ஒரு ஐதிஹ்யத்தை எடுத்து காமிக்கிறார். சில சம்பிரதாயம் ஐதிஹ்யமே பிரதானமான சம்பிரதாயமா இருக்கு. ராமானுஜர் கிழக்க நின்றார், மேற்க நின்றார், மூக்க பிடிச்சார், நாக்க பிடிச்சார்னு ஒரு சம்பிரதாயம். தேசிகனுடைய சம்பிரதாயத்துல ஐதிஹ்யத்துக்கு அநேகமா இடம் கொடுத்துருக்க மாட்டேன். ஐதிஹ்யமும் ஒரு பிரமாணம் இல்லைங்கள. அதனால தேசிகன் ஸ்ரீமத் சாரத்துல எழுதக்கூடிய ஐதிஹ்யங்கள் ரொம்ப சில. ஏன்னா இந்த ஐதிஹ்யங்கள் தான் ரொம்ப சரியா, அதாவது சத்தியமான ஐதிஹ்யங்கள். மிச்சதெல்லாம் அவருடைய சித்தாந்தத்தை பரப்புறதுக்காக தன்னுடைய கப்போல கல்பிதமான ஐதிஹ்யங்களை சொல்லலாம். ஏன்னா இவ யாருமே பாஷ்யக்காரரோட கூட இருந்து பார்த்தவா கிடையாது. தேசிகனுக்கு ஏதாவது ஏகதேசியாளுடைய சம்பிரதாயத்தில் இங்கேயோ பிள்ளான் எடுத்திருக்கார், எங்களாழ்வான் பாஷ்யக்காரர் சேவிச்சிருக்கார், அதுக்கு மேல பின்னாடி வரக்கூடிய அம்மாள் வந்து எங்களாழ்வான் சொல்லி கேட்டிருக்கார், அம்மாள் சொன்னத வாதிஹம்சாம் புவாகாரியர் கேட்டிருக்கார், அதை தேசிகன் கேட்டு எழுதும். அதோட தேசிகனுடையதான மாவத்துலருடைய குலமானது பாஷ்யக்காரருக்கு மடப்பள்ளி கைங்கரியம் பண்ணி வந்ததான ஒரு வம்சம். அதனால அவளுக்கு அவ சொல்லக்கூடிய விஷயம் பிரமாண சமமா இருக்கு. அதனால ஒரு சில இந்த ஐதிஹ்யங்கள்ல இந்த ஒரு ஐதிஹ்யத்தை பாஷ்யக்காரர் சொன்னான்னு தேசிகன் சீமசாரத்தை எடுக்கிறார். அப்ப தேக யாத்திரையானது கர்மாதீனமா இருக்கிறதுனால அதை கண்டு நம்ம கலங்க வேண்டாம். சரி, எதை கண்டு கலங்கலன்னா, யாவத் ஜீவம் ஜெகத் நிகதம் தேக யாத்ரா பவித்ரி தியக்தா சர்வே த்ரி சதுரதின நபோகாஹ நபஹ அப்படின்னா ஆகாஷஹ அப்படின்னு அர்த்தம். நபஹ ஆகாசத்துல என்ன போகங்கள் நாம் அனுபவிக்கிறதும் நினைச்சிருந்து ஆசைப்படுறோமோ, சொர்க்காதி புருஷார்த்தங்களை சொன்ன அதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, த்ரீ சதுர தினக்லான நாலு நாள் மூணு நாள், எவ்வளவு நாள் யாவத்துன் சம்பாதம் புஷித்வா அப்படின்னு எவ்வளவு நாள் புண்ணியம் இருக்கோ அத்தனை நாள் அங்க இருக்க போறான்னு திரும்பி வந்தோம். சீரிய புண்ணிய மத்திய லோகம் விஷந்தின்னு கீழே வரப்போறோம். அதனால இதெல்லாம் நசிக்கக்கூடிய நஸ்வரமான ஒரு பலம். நாலு நாளில் அமுங்கி போகும்னு அருளிய பெரியாழ்வர் அப்படி போகக்கூடியதான ஒரு புருஷார்த்தம். அதனால இந்த புருஷார்த்தம் என்னமோ பெருசு, இது கிடைக்கணும்னா ஆசைப்படாத, இதனுடையதான இந்த இந்த புருஷார்த்தத்தினுடையதான காலத்தை பார்த்தியானா அல்பமான காலம். அவ்வளவு சிரமப்பட்டு போனா கூட தேவதைகள்லாம் தேவானாம் பசுசமானஹா ஜந்துங்கத்வா தேவநாதம் தேவநாயக பஞ்சாயத்திலையும் அச்சுத சதகத்துல இருக்கிற. அப்ப பசு அங்க இவ்வளவு சிரமப்பட்டு போனா கூட இந்திராதி லோகங்களுக்கு போனா கூட உனக்கு வாரணும் பூர்ணகம் கொடுக்கவா போறான், அங்க போனா அவனுக்கு வந்து ஆட மாட பாக்குற மாதிரி இந்திராதை எல்லாம் பார்க்கப்படும், அதுக்காகவா இவ்வளவு பரிசிரமப்படுறது அப்படின்னு கேட்டான். சர்வே ஸ்ரீ சதுர தின போகா ந போகா. சரி, தத்தேரங்கி பெரிய பெருமாள் இதெல்லாத்தையும் கொடுத்தான். எல்லாத்துக்கு மேல நான் இதுக்கு முன்னாடி 20-21 ஸ்லோகங்கள்லயே முக்தே போகான் அவிந்தபகா தேவக சர்வகாதி சொத்சம் பிராப்தோ பிரபவதி தேசிகோமே தயாளுஹு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆச்சாரிய பரிகிரகம் பண்ணியாச்சு. அதுக்கு மேல பாஷ்யக்காரருடையதான திருவடியா ஆசிரியிருக்கோம், எங்களுடைய பெரியவா மகானசிகர் முதலியதான சம்பிரதாயத்துல வந்திருக்கோம், அதனால எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னார். இப்படி அவ ஆச்சாரியாருடைய திருவடிய பரிகிரகம் பண்ணதுனால எம்பெருமான் எங்களுக்கு எங்களுக்கு தேவையாய் எங்களுக்கு சொரூப பிராப்தமா இருக்கக்கூடியதான அந்த கைங்கரியம் ஒழுவில் காலமெல்லாம் உடடாய் மண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு சொல்லதான அந்த கைங்கரியத்தை பெரிய பெருமாள் கொடுக்கறேன்னு சங்கல்பிச்சிட்டோம். அப்ப பிரபத்தி பண்ணவனுக்கு ஈஸ்வர சங்கல்பாதீனமா ஈஸ்வரன் என்னைக்கு உபாயத்தை பரிகிரகம் பண்ணிட்டானோ, இவன் இவனுடைய உபாயத்துடைய ஸ்வீகாரம் பரஸ்வீகாரம் பண்ணிட்டானோ, அன்னைக்கே இவன் கேட்ட காலத்துல இவனுக்கு கேட்ட பலன் கிடைக்க வேண்டியதுன்னு சங்கல்பிச்சுட்டான். அப்படின்னா அந்த இடத்துலயும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அப்ப மாசு சகாங்கிற சப்தத்துக்கு எங்கெங்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு சிம்சாரத்துல இருக்கிற தேக யாத்திரையை கண்டு கவலைப்படாத, இல்ல இந்திராதி லோகங்கள் அடையணுமா அதெல்லாம் கிளான போகங்கள் அதனால அதுல ஆசைய வைக்காது. தேக யாத்திரை கர்மாதீனம் அதனால அதுக்கு கவலைப்பட்டோ கரைஞ்சோ பிரயோஜனம் இல்லை. இந்திராதி லோகங்கள்ல கிடைக்கக்கூடியதான போகம் நஸ்வரமான போகம், நல்ல ம்ளானமாயிடும், ம்ளானமான போகம் ம்ளானம்னா வாடி போயிடும், அதனால அதுக்கு ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. மோட்சத்தை பத்தி ஆசைப்படலாமான்னா மோட்சத்துக்கு செய்ய வேண்டியதுதான் செய்ய செஞ்ச செய்த வேள்வியர் வைய தேவரா ஸ்ரீவர மங்கள நகர் அப்படின்னு சொன்னாரே, அது மாதிரி செய்த வேள்வியரா ஆச்சாரியால முன்னிட்டு நான் பெரிய பெருமாள் திருவடிகள்ல ஆத்மாத்தேயங்களை சமர்ப்பிச்சாச்சு. இனிமே அதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம், என்ன ஆயிடுச்சுன்னு போக வேண்டிய பொறுப்பு படுத்துருக்கவனுக்கு, எனக்கு ஒண்ணும் கிடையாது. நயாமி பரமாங்கதிமன் மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் பண்டரங்கர் தாமனித்த மெய்மை பெருவார்த்தை விட்டு சித்தர் கேட்டிருப்பர் தன்மயுகப்பாரை தாமுகப்பார்னு கேட்டிருக்க. அதுல விசுவாசம் நமக்கு ஏற்பட்டு ஆச்சாரியால் சொன்னதான அந்த வார்த்தைக்கு நாம் கட்டப்பட்டு எம்பெருமான் இடத்துல ஆச்சாரியர்களாலே காட்டப்பட்டிருக்கோம். இந்த சேதன தேவரே உங்களுடைய கைங்கரியத்துக்கு கை கொள்ளணும்னு பிரார்த்திச்சிருந்துக்கா ஆச்சாரியால் சொன்னதுனால சர்வேஸ்வரன் அதை மறுக்க மாட்டான். ஏன்னா சர்வேஸ்வரனுக்கு ஆச்சாரியால் நியாமகம், சர்வேஸ்வரன் நியாமியன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் ஆச்சாரியர்களுக்கு பவ்யனா இருக்கிறதுனால அவருடைய வார்த்தை கட்டப்பட்டு இந்த தேச இந்த சேதனனுக்கு இந்த தேகாவசானத்துல மோட்சத்தை கொடுக்கறேன்னு சர்வேஸ்வரன் சங்கல்பிச்சுட்டான். அதனால அத கண்டு நீ கரைய வேண்டியதில்லை. இனிமே உன்னோட உனக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை. இனிமே இருக்க வேண்டியது என்ன, இருக்கிற நாள்ல கல்யாணத்துக்கு நாளிட்ட ராஜகுமாரனை போல கல்யாணத்துக்கு நான் தேதி விசாரிச்சேன்னா எப்படி சந்தோஷமா இருப்போம், அது மாதிரி சந்தோஷமா இருந்து பகவத் கைங்கரி ஆக்ஞானுக்யா கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்க வேண்டியது. அவ்வளவுதான் உனக்கு சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சொன்ன விஷயத்தான் எடுத்துக்கானு இப்படி இருந்து சௌக்கியமா இருக்கணும். இதை விட்டுட்டு சிந்தனை பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். தத்தே இறங்கி நிஜமாப்பி பதம் அபி சப்தம் இருக்குங்க, நிஜமாப்பி பதம் தத்தே அப்பினா இந்த நிஜமான பதமான வைகுண்டத்தையும் கொடுக்குறான்னா அல்பமான பிரயோஜனமான செல்வான பிரயோஜனமான இந்திராதி லோகங்கள் என்ன, இந்த பிராகிருதமான இங்க இருக்கக்கூடிய ஐகமான பலன் என்ன, ஆயுகு அர்த்தாஞ்ச போகான் சானுஷங்கிகான்னு ததாதி ஜாயினோ நித்யம் அபவர்க பிரதோஹரி அப்படிங்கிற பிரமாணத்தை அனுசரிச்சு சொன்னார். நிஜம் அபிபதம் உள்ள குறைவிலன் வேண்டித்தெல்லாம் தருங்கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்பினோ. நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கறதுக்காகவே இங்க வந்து சயனிச்சிருந்துக்கான். அதனால தத்தே ரங்கி தத்தே ரங்கநாதன் என்ன பண்ணா நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டான். நிஜமபிபதம் தேசிகா தேசகாங்கி தேசிகாளுடைய தேச ஆச்சாரியாளுடைய ஆதேசகாங்கி அவருடையதான ஆதேசம்னா உபதேசம்னு அர்த்தம். அவருடைய நியமனத்தினாலே சர்வேஸ்வரன் நமக்கு இந்த பரமபதமான நிஜபதமான வைகுண்டத்தையும் கொடுத்துட்டோம். இவ்வளவும் கொடுத்ததுக்கு அப்புறமா சிந்தனை சிந்தே சிந்தே தே மனசே இன்னுமா சிந்தனை பண்ற பரமபி பரமபிதம் கித்தியசே புனஸ்தம் உனக்கு இன்னும் என்ன கொடுக்க வேண்டியிருக்கு, என்ன பெற வேண்டியிருக்கு, கிமர்த்தம் கித்தியதே எதுக்காக நீ வருத்தப்பட்டு இருக்க மனசே, சந்தோஷமாயிரு சந்தோஷமேவ புருஷஸ்ய பரம் நிதானம்ங்கிறது ஒரு நீதி ஸ்லோகம். நமக்கு சந்தோஷம் வாழ்க்கையில எவ்வளவோ துக்கங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நாம் துக்கத்தை அனுபவிக்க போறோம், ஆனா அதெல்லாம் நாம் ஜெயிச்சு மேல வரணும்னா நமக்கு வாழ்க்கையில தேவை சந்தோஷம், மனசை எப்போதும் சந்துஷ்டியா வச்சுக்கணும். அதனால சந்துஷ்டி ஆயிரு, எதை கண்டும் எதுவும் உன் கையில இல்ல, உன்னுடைய லோக யாத்திரை உன் கையில இல்ல. இந்த இந்திராதி லோகங்கள்ல வாழக்கூடியதான அந்த வாழ்க்கைக்கு ஆசையே படாத, அது ஞான போகம். மோட்சத்தை பத்தி கவலைப்படாத, அது ஆச்சாரியனுடைய நியமனத்தினால சர்வேஸ்வரன் உனக்கு கொடுக்கறதுக்கு சங்கல்பிச்சுட்டான். இனிமே உனக்கு அடைய வேண்டியது இனிமே என்ன இருக்கு, பரமபிதம் அபிமதம் உனக்கு அபிமதமான விருப்பமான விஷயம் வேற என்ன இருக்கு, கித்தியசே எத் துணத்துவம் கிமர்த்தம் துணகாத்வம் கித்தியசே நீ எதுக்காக திருப்பியும் திருப்பியும் வருத்தப்பட்டு இருக்கியே, என்னத்துக்காக வருத்தப்படுற, அப்படின்னு திருவள்ளுவர் குறிச்சு 24வது ஸ்லோகத்துல சொன்னார். மேல சொன்னார், நீ என்ன பண்ற, இந்த சுத்ர நரேந்திரர்களை பாடி படைச்சு இந்த பெரும்பொருள்லாம் உனக்கு ஆசைப்படாத. ராஜாக்களை பாடுறது, ராஜாக்களை இவெல்லாம் கர்வத்தை உடையவா, அதனால அந்த துர்வார கர்வான சுத்தக்ஷுப்ய நரேந்திர சாடு ரச்சனா அந்யான்ன மன்யாமகே யோசோபுரா தானாமுஷ்டி முச்சே குச்சேல முனையே தத்தேஸ்ம வித்தேசதாம் வைராகிய பஞ்சகத்துல சாதிச்சார் சுவாமி. அப்பேற்பட்ட சர்வேஸ்வரன் இருக்க திருப்பி திருப்பியும் பாபங்களை பண்ணி பாவமே செய்து பாவியானேன்னு இருக்க மாதிரி, அபி முஹு அபராதை பிரக்ரம்பியானுகம்பே அப்ரகம்பியானுகம்பே அபி திருப்பியும் முஹு, முஹுனா மீண்டும் மீண்டும் அர்த்தம். அபராதைஹி அபி அபராதங்களாலும் அப்ரகம்பியா அசைக்க முடியாது, எதை அசைக்க முடியாது, நீ எவ்வளவு பண்ணட்டும் எவ்வளவு பண்ணாலும் அவனுடைய கிருபைய உன்னால அசைக்கிறதுலாம் முடியாது. நீ பாபத்தை பண்ணிட்டு போற அதனால சர்வேஸ்வரன் உன்னை தள்ளிடுவான்னா என்ன, அதனால பாபம் பண்ணலாம்னு அதிக அர்த்தம் இல்ல. பாபத்தை பண்ணாலும் பொறுக்கக்கூடியதான, அதை அனாதரிச்சு பொறுக்கக்கூடியதான வாத்சல்யம் அவனுக்கு இருக்கு. இல்லைன்னா ஏகதேசியாருடைய கோஷ்டி மாதிரி தோஷ போக்கியன்னு சொல்ற மாதிரி ஆயிடும். தோஷ போக்கியன் அல்ல சர்வேஸ்வரன், தோஷ அநாதரன். தோஷத்தை நம்மளிடத்துல தோஷம் இருக்கு, அந்த தோஷத்தை பெருசுபடுத்த மாட்டான். தோஷோ எத்யபி தஸ்யஸ்யா சதாம் ஏதத் அதர்ஹிதம் அப்படின்னு இருக்கக்கூடிய சுபாவம் சொன்னார். முஹுரபி அபராதைஹி எவ்வளவு எவ்வளவு பாபங்கள் கோடி கோடியா மலமலையா பாபம் பண்ண, உன்னுடைய பாப்பங்கள் ஆகிற பெருங்காத்தினால அவனுடையதான அனுகம்பை அவனுடைய தயைங்கிற மலையை அசைச்சிட முடியுமான்னு. ஒரு சின்ன மரத்தை, ஒரு பெரிய மரத்தை வேணா பெருங்காத்து அசைச்சு தள்ளும், மலையை அசைக்க முடியுமா? அவனுடைய தயைங்கிறது ஒரு மலை. இக்ஷுதார சரவந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படின்னா சொல்லியிருக்க பிரபத்தேதம் கிரிம் பிராயா, அந்த கோலவிழ் மலையே புகுவது பொருளேன்னு அருள் எம்பெருமானுடையதான தயாதேவியே திருமலையா வடிவு கொண்டிருக்கான்னு அனுபவிச்ச அருள். அதே மாதிரி திருவேங்கடமுடையானுடைய தயாதேவியே திருமலையா வடிவு கொண்டா இருக்குமா போல, அவனுடையதான தயைங்கிற மலைய உன்னுடைய பாபங்கிற ஒரு பெருங்காத்து அசைச்சு பார்த்துட முடியுமான்னு அதான் கேக்குற. முஹுரபி முஹுரபி அபி முஹு அபராதைஹி முகுரபி அபி அபி சப்தத்தை இங்க கொண்டு வந்து வச்சுப்போம். முகுரபி அபராதைஹி அப்ரகம்பிய அப்ரகம்பியா கம்பியா அப்படின்னா ஆட்டத்தகுந்தன்னு அர்த்தம். அப்ப ஆட்டுவதற்கு அப்ரகம்பியா ஆட்டுவதற்கு முடியாதுன்னு அசைக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்ரகம்பியானுகம்பே எம்பெருமானுடைய அனுகம்பே கருணை உடையவனாக பெருமாள் இருக்கான். மகதி வகதி மகதி யோகக்ஷேம பிருந்தம் முகுந்து வகதி, இந்த எம்பெருமான் பெயர்பட்டதான எவ்வளவு பாபங்களாகிற பெருங்காத்தினாலும் அசைக்க முடியாத ஒரு பருவதம் போன்றதான தயையை உடையவனான பெரிய பெருமாள் எப்படிப்பட்டவனா இருக்கா? மகதி முகுந்து யோகக்ஷேம பிருந்தம் வகந்தி. இந்த பெரிய பெருமாளுக்கு முகுந்தன்னு திருநாமம். இந்த பெரிய பெருமாள் இந்த லோகத்தினுடையதான யோகக்ஷேமங்களை தரிச்சிருக்கான். தான் யோகக்ஷேமம் வகாமியகம் நான் தரிக்கிறேன்னு. யோகம் க்ஷேமம்னா என்ன அர்த்தம் தான், கிடைக்காத ஒரு வஸ்து கிடைக்கிறதுக்கு யோகம்னு பேர். அலபியஸ்ய லாபா யோகா தத் சம்ரக்ஷணம் க்ஷேமா, கிடைக்காத வஸ்து கிடைச்சா அதுக்கு யோகம்னு பேரு. கிடைச்ச வஸ்து அப்படி கிடைச்சு அபூர்வமா கிடைச்ச வஸ்துவை காப்பாத்திக்கிறதுக்கு க்ஷேமம்னு பேர். அப்ப கிடைக்காத வஸ்துவை கிடைக்கும்படியாக பண்றவனும் அவன்தான், அதை நம்மளிடத்துக்கு போகாதபடி காப்பாத்தி கொடுக்கறன்னு அவன்தான். அதனால மகதி இந்த யோகக்ஷேமங்கிறது ஒன்னு ரெண்டு கிடையாது. யோகக்ஷேம பிருந்தம், பிருந்தம் பிருந்தம்னா கூட்டமான யோகம். கூட்டமான யோகம்னா நமக்கு எத்தனை எத்தனையோ விஷயங்கள் கீழே அல்பமான ஒன்னைக்கு அத்தனை மறுநாள் தெளிக்க வேண்டியதான பிரசாதத்திலேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ விஷயங்கள் தேவையா இருக்க அலபியமா இருக்கு. அந்த அலபியத்தை நமக்கு அலபியத்தை லாபி லபிச்சு கொடுக்கலாம் மோட்சாந்தமா. தன்னுடைய கைங்கரியத்தை சர்வதேச சர்வகால சர்வாபஸ்தோஜிதமான சர்வவித கைங்கரியங்களை கிடைக்கிறவர்கள் யோகம் என்று வேண்டியிருக்கு, கிடைச்சதுக்கு அப்புறம் க்ஷேமம் வேண்டியிருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் எதனால இவன் எல்லா யோக க்ஷேமங்களையும் பண்ணிருந்தாங்கன்னா, அனுகம்பே அப்ரகம்பியானுகம்பே அசைக்க முடியாத தயையினால நமக்கு பெரிய பெருமாள் யோகக்ஷேமாதிகளை எல்லாம் ஐகமான இந்த லோகத்துல வேண்டியதான பலன்கள் என்ன, ஆமுஷ்மிகமான பலன்கள் என்ன, மோட்சாதி பலன் என்ன, எல்லாத்தையும் கூட்டம் கூட்டமா ஒண்ணு ஒண்ணு கொடுக்கிறவன் அல்ல, ஏதோ கொடுத்துட்டு நிறுத்துறவன் அல்ல, கூட்டம் கூட்டமா கொடுத்துருக்கான். மகதி கொடுக்கறதும் சின்ன துளியோண்டு கொடுக்கறது இல்ல, என் வள்ளல் அப்படின்னு ஆழ்வர் எல்லாத்தையும் பெருசா கொடுக்கணும். ஏன்னா பெருமாளுக்கே பேர் அதுதானே, பெரிய பெருமாள் தானே பேரு. அதனால வகதி மகதி எல்லாம் இங்க பெருசா இல்லையோ, அதனால இந்த பெருமாள் கொடுக்கற அனுகிரகமும் ரொம்ப பெருசு. மிச்ச ருத்ராதிகள் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் போல அண்ணர் அவன் கொடுக்கக்கூடிய பிரசாதம் ரொம்ப பெருசான பிரசாதம். அதனால நல்லா நமக்கு இந்த சம்பிரதாயத்துக்கு அத்தனை பேரும் இங்க தன்னிடத்துல கொண்டு வந்து இந்த சம்பிரதாயத்தை கொடுத்தோம். வகதி மகதி யோக க்ஷேம பிருந்தம் முகுந்தே, இப்படி சர்வேஸ்வரன் எல்லாருடைய யோகக்ஷேமங்களையும் தான் தரிச்சிருந்து எல்லாரையும் தன்னிடத்துல சீக்கிரத்த பரணா இருக்கக்கூடியவனான சகல சேதனர்களுடைய சகல கிருதகிருத்தியர்களுடைய யோகக்ஷேமங்களை அவன் நிர்வாகம் பண்ணிண்டு லோகத்துக்கு சாமானிய நிர்வாகத்தை சிருஷ்டி சம்ஹாராதி யோக நிர்வாகங்களையும் பண்ணிண்டு தான் அதுல விசேஷிச்சு தன்னை ஆசிரியத்தவர்கள் தன்னிடத்துல ஆச்சாரிய முகேன ஆசிரியத்தவர்களுடையதான யோகக்ஷேமாதிகளை தான் தரிச்சிருந்து அவர்களுக்கு எது எது வேணுமோ எப்பப்ப வேணுமோ அந்த வேண்டிய காலத்துல வேண்டிய காரியங்களை பண்ணிண்டு இப்படிலாம் சர்வேஸ்வரன் இருக்கானே அவனை விட்டுட்டு உனக்காக எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக பெரிய கோவில்ல வந்து படுத்துட்டு இருக்கானே அவன் படுத்துட்டு அவனை விட்டுட்டு இந்த அல்பமான பிரயோஜனம் கொள்ளும் பயனில்லை குப்பை கலந்தன்ன செல்வத்தை வள்ளல் புகழ்ந்தனும் வாய்மை இழக்கும் உளவீர்கள் ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாயக வர்ந்தகாலர் சிதகிய பாணையர் பெருநாடுகான இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்தி தூய்மினே. அப்ப இந்த ராஜாக்களுடைய கர்வத்துக்கு அந்த ராஜாக்களை போய் மதத்தினால மதம் ஒட்டிட்டு மதங்கிற பச போட்டு ஒட்டிட்டு இருக்க அந்த ராஜாக்கள்லாம் அகங்காரங்கிற பச. ஒரு பூமியில பூமி பெரிய பரப்பு, அந்த பூமி பரப்புல ஒரு ஊசி குத்துற இடத்த ராஜ்யம் பண்ணிவிட்டு என்னமோ தான் தான் அகில பிரம்மாண்டங்களுக்கு சுவாமின்னு நினைப்பு. அந்த ராஜாக்களுடைய கர்வம் அப்படி இருக்கு. க்ஷோணி கோண கலாம்சு பாலன கலா கர்வார துர்வானலா துர்வார கர்வாரலா க்ஷுத்ர க்ஷுத்ர நரேந்திர சாடுகசனா, இந்த வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன்னு ஆழ்வார் சொன்னார். இந்த நிலைமை உங்களுக்கு வர வேண்டாமா, ஏன்னா சீர் தூக்கி பாருங்க ரெண்டு பேருடையதான ஐஸ்வர்யம். சர்வேஸ்வரனோட ஐஸ்வர்யம் என்ன, சர்வேஸ்வரனாலே வழங்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடையவர்களான பிரம்மருத்ராதிகளோட ஐஸ்வர்யம் என்ன, அந்த பிரம்மருத்ராதிகளாலே வழங்கப்பட்ட ஐஸ்வர்யத்தை உடைய ராஜாக்களோட ஐஸ்வர்யம் என்ன, இந்த மூணு ஐஸ்வர்யத்தையும் வச்சு பார்த்தா இந்த ரெண்டு ஐஸ்வர்யமும் சர்வேஸ்வரன் கொடுக்குற ஐஸ்வர்யம் பார்த்தா சர்வேஸ்வரன் கொடுக்குற ஐஸ்வர்யம் ரொம்ப கனம், இது ரொம்ப லகுவானது நல்ல மேலேயே இருக்கு. இந்த இந்த ஐஸ்வர்யத்துக்கு இது போறவே சேராது, மலைக்கு மடுவுக்கும் இல்லதான வித்தியாசம். யோக க்ஷேமம் பிருந்தே யோக க்ஷேம பிருந்தம் முகுந்தே மத கலுஷ மணிஷா வஜ்ர லேபாவலேப்பானு. சரி அந்த ராஜாக்கள்லாம் நீ போய் பாருவியே, இவாளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னா மத கலுஷ மணிஷா, மணிஷானா புத்தி நஷ்டம், மதங்கிறதான காலுஷ்யம் மதங்கிறதான குப்பை அகங்காரம் அமகாரங்கிற குப்பையோட நான் ராஜா நான் சக்கரவர்த்தி அப்படிங்கறதான புத்தியோடு இருக்கக்கூடிய அதை என்ன பண்றா வஜ்ரலேபம் பண்ணிட்டு இருக்க. வஜ்ரலேபனம்னா வஜ்ரங்கிறது பசக்கி வஜ்ரம்னு பேரு, அந்த மதம் அகங்காரம் அமகாரங்கிற பசைய மேல ஒட்டின் இருக்கான். அந்த பசையெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா போக்கிட முடியாது, அந்த கர்வத்தை ராஜாக்களுடைய கர்வத்தை போக்கிட முடியுமானா முடியாது, அது கர்வ கர்விஷ்டனா இருக்கான் ராஜா. அவனை போய் மத கலுஷ மணிஷா சர்வேஸ்வரன் முகுரபி அபராதைஹி அப்ரகம்பியானுகம்பே, சர்வேஸ்வரனுக்கும் மிச்ச இங்க இந்த மதக்கலி மத கலுஷ மணிஷாங்கிறது சர்வே இந்த ராஜாக்கள் சுத்த ராஜாக்களுக்கு மாத்திரம் இல்ல பிரம்மாதிகள் பர்யந்த அத்தனையும் சேர்த்துக்கும், அத்தனை பேருக்கு இது இருக்கு. வேதாபகார குருபாதக தைத்திய பீடாது எல்லாம் அதனாலதான் அவளுடைய மத மதத்தினாலதானே ஏற்பட்டது. அப்ப அகங்காரத்தினால நான் பெரியவன்கிற அகங்காரத்தினால ருத்ரன் கேள்வி நான் தலைய, நான் பெரியவன்கிற அகங்காரத்தினால்தான் வேதாபகாரம் ஏற்பட்டது, நான் பெரியவன்கிற அகங்காரத்தினால இந்திரனுக்கு நஷ்ட ஐஸ்வர்யன் ஆனான். இந்த சுத்ராதாமன் நரேந்திரனும் நான் பெரியவன் என்ன இதுகள் இந்திசேர் முரசங்கள் முற்றத்தியம்ப இருந்தவர் புடிசேர் துகளாய்ப்போவர்கள் கடலில் கடல் எக்கலில் நுண் மணலில் பலர் எனத்தோர்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர் அப்படின்னு நாலாம் பத்து ஆரம்பிக்கிறதையே காமிச்சார். எக்கல்னு ஒரு ஃபைன் சாண்ட், சீஷோர்ல இருக்கக்கூடியதான ஃபைன் சாண்டுக்கு எக்கல்னு பேர். ஒரு பெரிய மலையா இருந்தது, மலையிலேருந்து உருட்டின வந்த பெரிய பாறை கடைசியில சமுத்திர கரைக்கு போய் சேர்ச்சி ஒரு நுண்மணலா போயிடுத்து. அது மாதிரிதான் இந்த லோகத்தை ராஜ்யம் பண்ண ராஜாக்கள்லாம் அவளுடைய ஐஸ்வர்யங்களும் அவ ஆசிரியக்கூடிய தேவதைகளோட ஐஸ்வர்யங்களும் அந்த கதை தான் தேவதாந்திரங்களோட ஐஸ்வர்யமும். அப்ப இது ரெண்டையும் சோழனம் பண்ணி காமிக்கிறோம். பெருமாள் எப்படிப்பட்டவனா இருக்கான், முகுரபி முகுரபி அபராதைஹி அப்ரகம்பியானுகம்பே, எவ்வளவு அபராதம் பண்ணாலும் பொறுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ராஜாக்களுக்கு ஒரு சின்ன அபராதம் பண்ணிட்டா சிறச்சி அதை முன்னிப்போம். ராஜாவுக்கு ஒரு ஒரு பிரதாவளி சொல்றச்சு ஒரு பிரதாவளி குறைச்சு சொல்லிவிட்டானா சிறச்சேதம் பண்றான் ராஜாக்கள்லாம். சரி, வகதி யோகக்ஷேமம், வகதி வகதி யோகக்ஷேமம், எல்லா சேதனங்கள் லோகத்துல பிரம்மாண்டங்கள் எத்தனை எத்தனை கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கோ அத்தனை அத்தனை கோடி பிரம்மாண்டங்கள்ல இருக்கக்கூடியதான சேதனா சேதனங்களுடைய யோகக்ஷேமங்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் தான் தரிச்சுக்கிறான். இந்த ராஜா அல்பமா துளியோன்னு ஒரு பிரதேசத்தை ஒரு ஊசி குத்துற பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய யோகக்ஷேமத்தை தான் தரிச்சுக்கிறேன்னு நினைச்சுக்கிறான். தன்னாலதான் எல்லாம் ஆகுதுன்னு நினைச்சுக்கிறான். இவன் உண்மையாவே தரிக்கிறான், அவன் நினைச்சுக்கிறான். நான் அவன் எப்படிப்பட்டவன, முக்குந்தே அத்தனை பேருக்கு மோட்சத்தை கொடுக்கறான். இந்த ராஜாட்ட போனா பாபம்தான் சம்பவிக்குது, அதனால நரகாதிகளை கொடுக்கறான். இவன் மோட்சத்தை கொடுக்கறான், இவன் நரகாதிகளை கொடுக்கறான். ஏன்னா நரகங்கிறது வேற இல்லை, இந்த ராஜ்யத்துல ராஜாக்களுக்கு கை கட்டின்னு நிக்கிறதான் நரகமே. அப்ப இத சீர்தூக்கி பாரு மனசே, உனக்கு எது வசத்தின் தெரியுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுக்குற. மகதி மகதி யோகக்ஷேம பிருந்தம் முகுந்த், அப்படி சர்வேஸ்வரன் முகுந்தே எல்லாம் சத்தமில சொல்லுகிற பெருமாள், அப்படிப்பட்ட பெருமாள் பெரிய பெருமாள் இருக்கச்சே, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை போய் ஆசிரியக்கிறியே. வள்ளல் புகழ்ந்துனும் வாய்மை இழக்கும் குலவீர்காள், வள்ளற்குறைவிறன் வேந்திட்டெல்லாம் தருங்கோதில் என் வள்ளல் மணிவன் நந்தன்னை கவிதல்லவம் மினோ. வகதி மகதி யோகக்ஷேம பிருந்தம் முகுந்து வத கலுஷ மணிஷா வஜ்ர லேபாவலேபான் அணுகுணயுதுமீகே. அணுகுணயுதும், இவர்களை போய் இவன் உனக்கு அனுகூலன், இந்த ராஜா எனக்கு அனுகூலன், இந்த இந்த வியக்தி எனக்கு அனுகூலன்னு நினைச்சுக்கிறியே, சர்வானுகூலனா உன்னோட எப்போதுமே சுதயத்துல உன் பக்கத்திலே இருந்து உன் நல்லது எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு கர்மானுகுணமான பலன்களை கொடுத்துட்டு இவன் என்னைக்கு நம்ம இடத்துல உபாயத்தை பண்ணுவான், சக்கர தப்பி வினத்தானாம் சர்வதே, இவன் ஒரு தடவை என் இடத்துல மோட்சம் உன்னோட உன்னை சேர்ந்தவன் தவாஸ்மின்னு சொல்ல மாட்டானான்னு பார்த்துட்டு ஹிருதயத்திலே பெரிய பெருமாள் இருக்கச்சே, அவனை விட்டுட்டு ஒரு அல்பமான ராஜா ஒரு போகத்தை நாலு நாள்ல அவன் போகம் எங்க போச்சு எப்படி இருந்தான்னு தெரியாது, கருணாய தவறந்த காலர் சிதகிய பானையரா போகக்கூடிய நட்டைஸ்வரியனா இருக்கக்கூடிய ஒருத்தனை போய் அனுகூலன்னு நினைச்சுக்கிறியே, இது எப்பேற்பட்ட தவறு அப்படின்னு. அனுகுணயிதுமீகே ந பிரபூன் அப்பிரபூதானு, அப்பிரபூதான் பிரபூன், இவனெல்லாம் அல்பம் அப்பிரபூதா அப்படின்னா அத்தியல்ப பூத்தகான்னு அர்த்தம். ஒண்ணுமே தாங்காதவன் எலி எலும்பன்னு சொல்லுவார்கள். அப்படி எலி எலும்பனான போய் அவனை, எலிக்கு எலும்பு வந்து ரொம்ப பிளிம்சியா இருக்கும், நமக்கு எலும்பு வந்து வஜ்ரமா இருக்கும், அதாவது எலும்பு வஜ்ரம்னா திருடமா இருக்கும், எலிக்கு அப்படி கிடையாது, எலியோட எலும்பு ரொம்ப ரொம்ப பிளிம்சியா இருக்கும், அதனால ஒரு அடி போட்டா சுத்தப்படுவான் எலி. அது மாதிரி எலி எலும்பனா இருக்கக்கூடியது அப்பிரபூதான்ற சப்தத்துக்காக சொல்றேன், எலி எலும்பனா இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை போய் சர்வேஸ்வரன் நினைச்சு நமக்கு பரமானுகூலன் நினைக்கிறிய, சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்க பெற்ற தாய் இருக்க மனைவெள்ளாட்டு தெரியன்னு ஆழ்வார் கேட்டாரு, இப்படி சர்வேஸ்வரனான பெரிய பெருமாள் நம்மளோட கூட இருக்க செய்த நம்மளை எங்கேயோ பார்க்காத முகம் பார்த்து நம்மளோட ஆள் பார்த்து வெற்றியை பார்த்து சமய சந்தர்ப்பம் பார்த்து பேசக்கூடிய ஒருத்தனை போய் ஒரு உனக்கு அனுகூலம் நினைக்கிறிய மனச, இது நியாயமானு கேட்டா அனுகுணயத்தும் ஈகே ந பிரபுவும் அப்பிரபூதான், பிரபுக்கள் அல்லாத அவர்களை போய் நீ நினைக்கிறியே, நீ என்ன பண்ணணும், சிந்தே சிந்தே பரம விபதம் சித்தியசே யத்புனத்வம். நீ இதெல்லாம் நினைச்சிருந்த இவனை போய் சுவாமி நினைச்சிருந்தியே, அதனாலதான் உனக்கு துக்கமே. சித்தியசே எதுக்காக கவலைப்படுற, சர்வேஸ்வரன் நமக்காக இருக்கான், அதனால திருடமா இரு. அதனால சந்தோஷத்தோட ஆக்ஞானுஜா கைங்கரியங்களை பண்ணிட்டு சாஸ்திரியமான அனுஷ்டானங்களை பண்ணிட்டு சௌக்கியமா இருன்னு சிறைவ சீரங்கே சுகமாக அப்படின்னு திருவுள்ளத்தை குறிச்சருள் செய்யற. அபி முகுர பிரபராதை அப்ரகம்பியானுகம்பே வகதி மகதி யோக க்ஷேம பிருந்தம் முகுந்து மத கலுஷ மணிஷா வஜ்ரலேபாவலேபான் அனுகுணயிதுமீஹேன பிரபூன பிரபூதாம். கவிதா ஹீசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.